மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மறைக்க முயன்றாலும் முடியலே வாய் திறந்து சொல்லத்தான் துணியலே மறைக்க முயன்றாலும் முடியலே வாய் திறந்து சொல்லத்தான் துணியலே மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மனம் எண்ணி பார்க்காமல் இருக்குமா இனிக்கும் கனவுகள் மறக்குமா மனம் எண்ணி பார்க்காமல் இருக்குமா மனக்கும் மலக்கோலை மயக்கும் இளம் தென்றல் வரவை எங்கேனும் மறுக்குமா மனக்கும் மலக்கோலை மயக்கும் இளம் தென்றல் வரவை எங்கேனும் மறுக்குமா மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு எண்ணி பார்த்தாலே போதுமா மே இன்பம் அதனாலே நேருமா போதுமா மீ இன்பம் அதனாலே நேருமா கண்ணில் விளையாடும் கருத்தில் உறவாடும் கனவும் நனவாக மாறுமா கண்ணில் விளையாடும் கருத்தில் உறவாடும் கனவும் நனவாக மாறுமா மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு கொடியை கிளையும் தள்ளாது அது தடைகள் எதுவும் சொல்லாது கொடியை கிளையும் தள்ளாது அது தடைகள் எதுவும் சொல்லாது வளரும் காதல் மாறாது வாழ்வி திருவே நேராது வளரும் காதல் மாறாது வாழ்வி திருவே நேராது மனதில் இருக்குது ஒண்ணு அதை கணக்காய் காட்டுது கண்ணு மறைக்க முயன்றாலும் முடியலே வாய் திறந்து சொல்லத்தான் துணியலே